தலைப்பு அவளோடு. அவள் எண்ணங்களின் வண்ணம் நான், அவளோடு அவள் போல அவளாக. அகிலம் எனக்கு அவளே காண், இனிதினும் இனிதே அவளோடு பயணம். தீரா அன்பு அவளோடுதான், அவள் பூரிப்பே அவன் வாழ்வு.